கண்ணீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சீரிட்டு பொன்மேகம் சிவந்த வானம் எங்கும் மீதந்த பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சீரிட்டு பொன்மேகம் சிவந்த வானம் எங்கும் மீதந்த வசந்தம் வரும் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சீரிக்கு பொன்மேகம் சிவந்த